அஞ்சல் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாறு, தென் பாங்கு சேலை குலுங்க, என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாறு, தென் பாங்கு சேலை குலுங்க, என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, புறவாட வந்த மனமே இது உன்னால் விளைந்த சுகமே. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. கேட்டாலும் காதல் கிடைக்கும், மனம் கேளாமல் வள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும், அது குளிர்காலம் போல விளங்கும். கேட்டாலும் காதல் கிடைக்கும், மனம் கேளாமல் வள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும், அது குளிர்காலம் போல விளங்கும். முத்தான கண்ணி நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், முத்தான கண்ணி நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், அத்தான் என்றழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக.